ശ്രീമാൻവേങ്കടനാഥാര്യഃ കവിതാർക്കികചേസരീ വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാഹൃദി അസ്വത്പരമ്പരായ നമഃ. ഇന്ന് തദോകോടികരണത്തിലെ ഒരു ശ്ലോകം സേവിച്ചിട്ടോ, മുതൽ ശ്ലോകം. ഇപ്പോ രണ്ടാമത് ശ്ലോകം സേവിക്കപ്പോ. മുതൽ ശ്ലോകത്തിലെ ഇന്ന് പൂർവപക്ഷത്തിനുടേ ഇന്ന് അധികരണത്തിനുടേ പൂർവപക്ഷം എന്നെ സിദ്ധാന്തം എന്നെ അവയുടെ സംഗ്രഹമാ സാധിച്ച, അതാവത് ഇന്ന് വിദ്വാൻകാണേ ബ്രഹ്മവിക്ക് ഉപാസകൻ, അവൻ എന്ത വഴിയാകെ കിളമ്പുകളാണ്. അതായത് 101 നാടികൾ ഇരിക്കു, അതില് മൂർധന്യ നാടി വഴിയാക പോരാണോ അല്ലെങ്കിൽ ഏതോ ഒരു നാടി അപ്പം സന്ദേഹം കൊടുത്തു. പൂർവപക്ഷി ചെന്നാ നാടികളെല്ലാം ரொம்ப സൂക്ഷ്മമാ இருக்கும். സൂക്ഷ്മമான നാടികളില് ഇന്ന നാടി വഴിയാതാ ഇവ പോരാ അപ്പം എപ്പി ചൊല്ലത്. കാരണം അത് വിവേചനം പണി തെരഞ്ഞെടു, അത് മൂലമാ പോകുന്നത് കഷ്ടം ഇല്ലയാ. അതാണ് എന്ത നാടി വേണാലും സരി, ഏതോ ഒരു നാടി എന്ത് കിടക്കോ അത്. അപ്പൊ മൂർധന്യ നാടി കേട്ട് ചൊല്ലേ അപ്പം സംഭവപക്ഷം, അത് കൂടെ സംഭവിക്കണം, അപ്പി ക്രമം വെക്കലാം അപ്പം പൂർവപക്ഷ ചൊല്ല സിദ്ധാന്തി അത് കിടയാത്. കാരണം എന്ന ഭഗവാൻ അവൻ എന്ന പണ്ടാ നമ്മ പണ്ട ഉപാസനത്തിനാണ് പ്രീതനായി മാർഗത്തെ കാണിച്ചു കൊടുക്കണം. അപ്പി കാണിച്ചു കൊടുക്കുന്നതിനാല് അന്ത വഴിയാകെ നാം പോയിടും. ആകവേ ഇന്നിടത്തിലെ മൂർധന്യ നാടി വഴിയാകത്താൻ ഇവൻ പോകാൻ അണിയമം ചൊല്ലക്കൂടാതെ. അണിയമോണ്ടത് ഇവാൾക്കുതാ അവിദ്വാൻകൾക്ക് ഉപാസനം പണ്ണാതെ വാൾക്ക് മൂർധന്യ നാടി വരാത്, വേറെ ഏതോ നാടിയിലാണ് പോകാവ. ആണാൻ இந்த வித்வான் மாத்திரம் மூர்த்தன்ய நாடி துவாரா தான் இவன் இதுல கிளம்புறான், கிளம்பி அர்ச்சராத மார்க்கத்தில் போய் மோட்சத்தை அடையிறான் அப்படின்றதுதான் சித்தாந்தம் சாதிச்சு முடிச்சுட்ட. அதன் பேரில் அடுத்த ஸ்லோகம், பெருமாள் எப்படிப்பட்டவன், அவன் நமக்கும் அவனுக்கும் நம்ம எப்படி இருக்கு சம்பந்தம், அவன் நம்மளை எப்படி ரட்சித்து நமக்கு மூர்த்தன்ய நாடியை காமிச்சு கொடுக்கிறான், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்கு சாதிக்கிறார் சுவாமி தேசிகன். பெருமாள சப்த லோகி கிரகஸ்தன் அப்படிங்கிறார், அனைத்து லோகத்துக்கும் கிரகஸ்தனா இருக்கான். நாம வந்து என் குடும்பத்துக்கு நாம நான் கிரகஸ்தன், நம்மளா அவாவா குடும்பத்துக்கு அவா கிரகஸ்தனா இருக்கும், அவ ஸ்திரீ பாரியை பத்னி கிரகணியா இருக்கா, இவன் கிரகஸ்தனா இருக்கான். அவாவா குடும்பத்துக்கு உண்டி, நம்ம குடும்பத்தை சேர்ந்தவார நாம ரட்சிப்போம், அப்பாவும் தாயாரும் சேர்ந்து குழந்தைகளை ரட்சிக்கிறது, தாயார் பர்த்தாவை பார்த்துக்கிறது, பர்த்தா வந்து பாரியை பார்த்துக்கிறது, இவா ரெண்டு பேரும் குழந்தைகளை பார்த்துக்கிறது, குழந்தைகள் அப்பா அம்மா வண்டி இருக்கிறது, இப்படி நாம பண்ணிட்டு இருக்கோம். அதனால ஒரு கிரகத்துக்கு கிரகஸ்தன், கிரகிணி, குழந்தைகள் நாம எல்லாம். அதுல நாம எப்படி இருக்கோம், என் குழந்தை அழுதா இல்ல என் பேத்தி அழுதா என் பேன் அழுதா உடனே சிரிக்கும், அந்த மாதிரி நாம இருக்கும். சர்வேஸ்வரனும் சப்தலோகி கிரகஸ்தனா இருக்கான். சப்தலோகி கிரகஸ்தனா இருக்கிறதுனால அவன் எல்லாரையும் பார்த்து பார்த்து பார்த்து ரட்சிக்கிறான், தப்பு பண்ணா சிக்ஷிக்கிறான், சிக்ஷித்து ரட்சிப்பான், நல்லது பண்ணின்றிருந்தா சர்வாஸ்தனா ஆனந்தமா ரட்சிக்கிறான். இதுதான் சப்தலோகி கிரகஸ்தன், ஏழு லோகத்துக்கும் கிரகஸ்தனா இருக்கக்கூடியவனுடைய செயல். அதனால இந்த கிரமம் தான் இருக்கு. மீமாம்சா பாதிகையில சுவாமி தேசிகன் எழுதியிருக்க, அதுல முதல் ஸ்லோகமே இதுதான் சொல்லச்சு. இந்த ஸ்லோகம் இங்க இருக்கிற ஸ்லோகம் இல்லை, அங்க வேற மாதிரி மங்கள ஸ்லோகம். எஸ்ய ஸ்ரீர் நித்யஹத்யா நிருபதி கிரகமீ நந்ததி சந்தவர்த்தியா. எவனுக்கு பிராட்டி நிருபதி கிரகணியா இருக்காளோ, நிருபதி கிரகணின்னாக என்ன அர்த்தம், நமக்கெல்லாம் இந்த ஜென்மத்துல எனக்கு யோக கிரகணி, அவளுக்கு நான் பர்த்தா, ஒவ்வொரு குடும்பத்திலையும் அப்படிதான். இந்த ஜென்மம் நம்ம கர்மானுகுணமோ நமக்கு அப்படி அமைஞ்சிருக்கு. புண்ணியமோ பாபமோ நமக்கு அமைஞ்சிருக்கா பரஸ்பரம். ஆனா சர்வேஸ்வரனுக்கு இவ்வளோ நிருபதி கிரகணி, எப்பொழுதும் இவள் தான் அவனுக்கு கிரகணி, அவன் தான் இவளுக்கு பர்த்தா. திவ்ய தம்பதி ஆண்டவன் சாட்சி ஆகும். திவ்ய தம்பதி, சரண்ய தம்பதி, சேஷி தம்பதி. திவ்ய தம்பதினாக்க தத்துவமா, சரண்ய தம்பதினா ஹிதமா, சேஷி தம்பதினா புருஷார்த்தம். அதனால தத்துவ ஹித புருஷார்த்த ரூபமாக திவ்ய தம்பதி, சரண்ய தம்பதி, சேஷி தம்பதினு இருக்காதா. அதனால எப்பொழுதும் ஒரே மாதிரிதான் இருப்பார். ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து தத்துவங்கள் எல்லாம் சிருஷ்டி பண்ணுவா, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நமக்கு உபாய கோட்டியில இருப்பா, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து நமக்கு உபேய கோட்டியில இருப்பா. அவளை தான் அடையணும், அவளால் தான் அடையணும், அவள் தான் சிருஷ்டிச்சு நமக்கு நல்ல புத்தியை கொடுக்கணும். அதனால தத்துவ இதம் புருஷார்த்தமாக திவ்ய தம்பதிகளும் சரங்க தம்பதிகளுமாகவும் சேடு தம்பதிகளுமாகவும் இருக்கா அப்படின்னுட்டு ஸ்ரீமுஷ்ணம் பெரியாண்டவன் சாட்சியாகும். அவருடைய 80வது அசீதி நடந்தது சதாபிஷேகம். அதுல மனதில் வந்து ஆண்டவனையும் சாட்சி என்ன சார் சுவாமி ஒவ்வொருத்தரா தலைக்கு விடு தலைக்கு விடு என்ன சார் சுவாமி கேட்டா, சுவாமி அப்ப சாட்சியார் என்ன சார் சுவாமி இது போல ஒரு சபை வச்சா. அப்போ சுவாமி என்ன சார் சுவாமி கிட்ட ஆண்டவன் சொல்லி இருந்துச்சார், அத்த கேளு, அது ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு இருக்கோம் மனசுல என்ன எழுதுறதுன்னு கேளு, அவ்வளவு பிரீத்தியா அதுன்னு சொல்லுவார், என்ன சொல்றேன் இவன் சொல்றீங்க அவன் சொல்வார். அப்ப என்ன சொல்றாங்க, ஆனா நீ நீ ஏதோ வச்சுட்டு இருப்ப என்ன எழுத போறேன்னு. அப்ப அடியே தம்பதி ஜெகதாம்பதினு தலைப்பு எடுத்தேன், தம்பதி இதை எழுத போறேன், அதே எழுதணுன்ட்டு அடியே எழுத போறது இல்ல ஆண்டவன் சொன்னதான் எழுத போறேன் அப்படின்னு ஒரு 10 பக்கத்துக்கு எழுதி கொடுத்தேன். அந்த இதுல போட்டிருந்தாலும் இந்த சதாபிஷேகம் வளர்ந்தேன், அதுல தம்பதி ஜெகதாம்பதின்ற தலைப்புல இந்த விஷயங்கள்லாம் எழுதினாரியம் இதம் புருஷார்த்தம்னு ஆண்டவன் சாட்சிதெல்லாம். அதனால அப்படிப்பட்ட தம்பதிகளா போயிடுதே, எஸ் எஸ் ஸ்ரீஹி நித்யஹத்யா, நித்யஹத்யா நமக்கெல்லாம் எப்படி ஒரு துணையும் பிராணனையும் கூடுவோம், ஆம்பியார் கொடுக்கணும் சண்டை வந்து போறோம், யார் யார் பிராணம் எடுப்பான்னு தெரியாது, அப்படி சண்டை போட்டுருவோம். ஆனா அங்க அப்படி இல்லையா, நித்யஹத்யா எப்பொழுதும் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச வளம், அவளுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும், சொந்த அன்யோன்ய லட்சியம் நிருபதி கிரகணி நித்திய விருத்தியா நந்ததி சந்த விருத்தியா, அவ இஷ்டப்படிதான் நடந்துப்பாளாம், இஷ்டப்படிதான் நடந்துப்பா. ஆனா ஒண்ணு சுவாரஸ்யம், பெருமாளுக்கு அடங்கிதான் நடந்துப்பாளாம். இத வந்து பதி பாரதந்திரியம் அப்படின்னு சொல்ற பர்த்தாவுக்கு அடங்கி இருக்கிறது. இதுல வந்து கரூர் சுவாமி என்ன சாதிச்ச, அது பிராட்டியனுடைய சுவேச்சாதீனம், அவ ஆசைப்பட்டு நான் அவளே ஆசைப்பட்டு இருக்கா, நான் பர்த்தாவுக்கு அடிபணிஞ்சு இருப்பேன். திருப்பூர் சுவாமியோ உபயச்சாதீனம், பெருமாளுக்கு ரொம்ப ஆசையம், பிராட்டி வந்து எனக்கு அடங்கி போனோம்னு வச்சு, பிராட்டி சொன்னாலும் நான் அவனுக்கு அடங்கிதான் போவேன் அப்படின்றாலும், ரெண்டு பேரும் இஷ்டப்படுறாலும் அவளே இஷ்டப்பட்டு அடங்கி போற, அது அழகு. நம்ம முரட்டுத்தனமா அடைக்கிறத காட்டணும், அவளே ஆசையா பிரீத்தியா அடங்கி வரா பாருங்கோ, அந்த பதிப்பாரத்து வந்து ரொம்ப வசந்தது. பெருமாளும் ஆசைப்படுற, பிராட்டியும் ஆசைப்படுற, அதனால நந்ததி சந்த விருத்தியா அவ இஷ்டப்படி பெருமாளுக்கு அடங்கி எல்லா காரியத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பதிவிரதா, பிராட்டி சொல்ற சுந்தரகாண்டத்துல ராவணனை பார்த்து இது அனுபாலனாத்து நத்வா குருவி தசக்ரீவ பஸ்ம பஸ்மாக தேஜசா, அவன் வந்து எனக்கு அனுமதி கொடுக்கல, நான் பதிவிரதா தர்மத்தை அனுப்பிச்சுட்டு இருக்கேன், அவன் அனுமதி கொடுத்தாதான் உன்னை நான் எரிக்க முடியும், நானே உன்னை சுட்டு எரிச்சுடுவேன். அதனால ராமனுடைய அனுசந்தேசம் இல்லை, அனுசந்தேசம் தான் இருக்க அவன் என்ன சொல்லல, நீயே அவனை பொசிக்கிடு அப்படின்னு சொல்லல. அதனால நான் பதிவர்த்தா தர்மத்தை அனுப்பிக்கிறதுனால உன் நான் ஒன்றும் பண்ணல, நீ பஸ்மாரகன், உன்னை சாம்பலா எரிச்சிடணும், அதனால பஸ்மாவும் உன்னை பண்ணிருக்கணும் நான், ஆனா நான் உன்னை பண்ணல. அதனால அவனுடைய அனுமதி இல்லாததுனால நான் எப்படி பண்ணுவேன், எனக்கு எல்லா சக்தியும் இருக்கு. அதனால அவன் பதிவர்த்தியா இருக்கிறதுனாலதான் வந்தது. என்னுடைய தேஜஸ் இருக்க பாதிவர்த்தி தேஜஸ் எரிஞ்சு விடுவேன். நீங்க அப்படி பண்ணி உன்னை பஸ்ஸம் வாங்கி விடுவேன், சாம்பாளம் வச்சிருக்கேன். ஆனா நான் ஏன் பண்ணலைன்னாக்கா அவன் எனக்கு அனுசந்தேசம் பண்ணல, அதாவது உத்தரவு போடல. என்னுடைய பாதிவர்த்த தர்மத்தை நான் அனுப்பிச்சாகும். அதனாலதான் பிறகு எப்படி அழகா அவனுக்கு அனுக்கிறார். அதனால பரிபாரணத்துக்கு சுவேச்சாதீனமா இருக்கு. பகவானும் ஆசைப்படுறான், எவனும் ஆசைப்படுறா, அதனால சுவேச்சாதீனமா இருக்கிறதுனால அது விசேஷமானது. ஆக நந்ததி சந்தவர்த்தியா, சரி இவளுக்கு பிள்ளை எல்லாம் இருக்காளா பெருமாளுக்குன்னா, ஏன் இல்ல எஸ்யாபத்தியம் பிரதேச பிரபதி சுரகணகம் வந்து இந்த சதுர்முக பிரம்மா முதலான தேவதைகள் மனுஷியா எல்லாரும் பகவானுக்கும் பிராட்டிக்கும் தான் பிள்ளைகள். ஒரு கிரகத்தினா இருந்தா எல்லாருக்கும் முடியும். இன்னொன்னு ஒரு பர்த்தாவோ பாத்தியோ ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கனாக்கா தம்பதி தான் குடும்பத்துக்கோசரமே தான் இருப்பாள், இது வருது தனக்கோசரம் இருக்க மாட்டான். ஏதாவது ஒரு வாங்கி நிறமா என் குழந்தை சாப்பிடும், என் பொண்ணு சாப்பிடுவோம், என் பேரன் சாப்பிடுவான், என் பிள்ளை சாப்பிடுவான், என் கிரகணி சாப்பிடுவான், நான் வாங்கி வரோம். பர்த்தா பாரியோ என்ன பண்ற, தன்னுடைய பர்த்தா சாப்பிடணும், தன் குழந்தைகள் சாப்பிடணும், கடைசியே மீதி இருக்கிறத வா சாப்பிடுற எல்லாம் எஸ் விஸ்வஸ்வராட்சம். அது மட்டுமா லீலாபோகம் லீலாபோகாபதேசம் கேட்டுட்டு திரவிதம், அவனுக்கும் ஐஸ்வர்யம் இருக்கு. இந்த பிரபஞ்சமே அவனுக்கு ஐஸ்வர்யம். எப்படிப்பட்ட பிரபஞ்சம், லீலா விபூதி போக விபூதி நித்திய விபூதி ரெண்டுமே அந்த மாதிரி இருக்கக்கூடியதுன்னா அவனுக்கு விபூதியா இருக்கு. அவங்ககிட்ட ஒரு புதையல் இருக்கணும். அது என்ன புதையல் தெரியுமா, சத்தா சித்தானுகம்பா நிதி. அவங்ககிட்ட இருக்கக்கூடிய இது என்னன்னாக்கா தயைங்கிறது தான் அவங்ககிட்ட நிதியா இருக்கலாம், புதையலா இருக்கலாம். அவத்து நகா சத்தா சித்தானுகம்பா நிதி ரவத்து சனகா சப்த லோகி கிரகஸ்தா அப்படின்னு ஏழு லோகத்துக்கும் கிரகஸ்தனா இருக்கக்கூடிய நம்ம சிவபதியான ஹேமன் நாராயணன் நம்மளை அனுகிரகிக்கட்டும், அவன் காப்பாற்றணும் நம்மள அப்படின்னு அங்க சாதிக்கிற. அந்த மாதிரி இங்கேயும் இவன் எப்படி இருக்கான் தெரியுமோ, பராதீனம் கிடையாது பகவான், பராதீனம் கிடையாது, என்னைக்கும் அனன்யாதாரன் சுவாதீனமா இருக்கான். அவனுக்கு சமயம் யாரும் இல்லை, யாருக்கும் அடங்கி இருக்கிறது இல்லாம பூம வித்தியில வந்து சுய மகிமிய பிரதிஷ்டிதாக தன்னுடைய மகிமையில தான் அவன் பிரதிஷ்டிதமா இருக்கான். இன்னொருத்தருடைய அதீனம் அவன் இல்லவே இல்லை. அனன்யாதார்த்தம் முதல் அத்தியாயம் மூணாம் பாதத்துல அனன்யாதார்த்தம் தான் அர்த்தம் சொல்றேன். அதனால அனன்யாதாரனாக இருக்கிறான் இந்திரமான். அதனால சுய மகிமிய பிரதிஷ்டிதா, ஆக அவன் என்ன பண்றான்னாக்கா சுவாதீனா இருக்கான். அது மட்டும் இல்ல, அவனுக்கு என்ன தலையெழுத்து, நம்ம ஹதய குகையில வந்து உட்காரணும்னு அவன் பரவதுன்னே நம்மள நியமனம் பண்ணிட்டு இருக்கலாமே. சர்வசக்தன் சர்வஜன் யாரை எப்படி நியமனம் பண்ணணும் அவனுக்கு எல்லாம் தெரியும். அங்கிருந்துலே அவனால பண்ண முடியுமே, ஏன் இங்க உட்கார்ந்துட்டு இருக்கானா அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற ஆசை நம்மளை அனுகிரகிக்கணும், நம்மளை அனுகிரகிக்கணும்ன்ற ஒரே ஒரு ஆசை தான் அவனுக்கு. உள்ள உட்காந்துருந்தாவது நம்மளை காமிச்சு கொடுக்கலாமே அப்படின்னு நான் உட்காந்துருக்கானா. அதனால அவனுக்கு ஹார்த சஞ்ஞன், அவனுக்கு அந்தரியாமின் பேரு ஹார்தன் அப்படின்னு அவனுக்கு பேரு. அது மட்டுமா அவன் எப்பொழுதும் தோஷமற்ற ஐஸ்வர்யத்தோடு சேர்ந்திருக்கான். தோஷமற்ற ஐஸ்வர்யம்னு என்ன அர்த்தம்னா பிராட்டின்னு அர்த்தம், அவதான் தோஷமற்றவள். நம்ம கிட்ட இருக்கிற ஐஸ்வர்யம் எல்லாம் நஸ்வரமானது, அவங்கிட்ட இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் இருக்கே பிராட்டி தான் பிரதான ஐஸ்வர்யம் அவனுக்கு. அவன் இல்லாம பூஷயந்தீன் ஸ்வகாந்தியா அப்படின்னு ரிஷி ஸ்துதியில தன்னுடைய காந்தியினாலதான் பெருமாளுக்கே காந்தியை கொடுக்குறானாகும், பிரகாசத்தை கொடுக்குறா, கௌரவத்தை கொடுக்குறா, அழகை கொடுக்குறா, எல்லாம் கருப்பு கறி கட்டியா இருக்கும், கரிசையில கிருஷ்ண ஜலதனா எழுவான. ஆனா இங்க எப்படி தெரியுமோ, அவன் அவளோட சேர்ந்து இருக்கானோ இல்லையோ, அவளோட சேர்ந்து இருக்கிறதுனால அவனுக்கு வந்து காந்தி வந்துடுச்சு, செயற்பட்ட காந்தி. அதனால அவதான் ஐஸ்வர்யவான். அவ இல்லைன்னாக்க அவனுக்கு ஒண்ணுமே வராதான். அதனாலதான் அவனுக்கு பேர், அவனுக்கு பேர் திருமகளார் தனிக்கேழ்வன் அப்படின்னே பேர். பிராட்டி சொல்றதுன்னா அவன் கேட்பானோ. அதனால அப்படிப்பட்டவன் அவன். அதனால அவளோட சேர்ந்து ஆனந்தமா இருக்கான். அல்லது நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி ஐஸ்வர்யம் இல்லை, உகந்த ஐஸ்வர்யத்தை உடையவன், பொதுவான ஐஸ்வர்யம். இது சாமானிய அர்த்தம். விசேஷ அர்த்தம் பிராட்டியோட சேர்ந்து. எப்படி இருந்தாலும் சரி அவன் தனியா பிரகாசிக்கிறான். அது மாத்திரம் இல்ல, அவன் என்ன பண்றான்னாக்க, நம்முடைய ஹதய புண்டரீகம் இருக்கு பாருங்க, அது உள்ள உட்கார்ந்துட்டானோ, ஸ்திரமா உட்கார்ந்துட்டானோ, ஆனா யாராலையும் தள்ள முடியாது. இவர் சொல்ற முன்னாடி வந்து இருந்துட்டேரான், திருப்பேர பெருமாள் வந்து நம்மாழ்வார் வந்துட்டேரான், ஒவ்வொரு பெருமாளா வந்து மங்களாசாதனம் பண்ணி என்ன என்ன பாசனம் சேர்ந்த என்ன பத்தி அப்படின்னு ஒவ்வொரு பெருமாளை வந்து நிக்கிறா, உன சேவிச்சுட்டேன் நீ போனி அப்படின்ற நம்மாழ்வார் திருப்பேர பெருமாள. அவர் சொன்ன நான் பேரே என்று நெஞ்சு நிறைய புகுந்தான், நான் இந்த இடத்த விட்டு போக மாட்டேன், உங்கள்கிட்டயேதான் இருப்பேன் நானு அப்படின்னு நெஞ்சு நிறைய புகுந்தான். ஆழ்வார் இப்படி அனுபவிக்கிறார். இதான் பெருமாளுடைய சக்தி. நமக்கு இருக்கிற பக்தி, நம்முடைய பக்தி அவனுடைய சக்தியையும் க்ஷீணிக்க வச்சு நம்மளோடய இருக்க வச்சு. பக்தால கண்டா விடமாட்டான் பகவான். அதனால ஹதய குகையில சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்கான் பெருமாள். அது எப்படி தெரியுமா, எல்லாருடைய ஹதய குகையிலையும் உட்காந்துருக்கான், ஆனால் பக்தால இருந்தா தன்னுடைய சுரூபத்தை நல்லா காமிச்சு கொடுக்குறான். நமக்கு அனுபவம் இருக்கு, நீங்க உட்கார்ந்துக்கோங்க, தனியா பத்து நிமிஷம் உட்கார்ந்துக்கோங்க, பெருமாளை சேவிச்சிங்களோ இல்லையோ, இன்னைக்கு பெருமாளை சேவிச்சுட்டு வந்து எப்படி சேவிச்சேன் பெருமாளன்னு நினைச்சு பாருங்க. அந்த பெருமாள் நீங்க நினைக்க நினைக்க கண்ணுல ஜனம் வரும். பேரணிக்கு பேர் சேவிக்கிறேன் போன வியாழக்கிழமை பெருமாள் 2:30 நானு இவ்வளோ எங்க அக்கா எங்க அக்கா அண்ணா பிள்ளை எல்லாம் போயிட்டு கோயிலுக்குதே பெருமாள் சொன்னீங்க, குட்டு குட்டு எகிரி எகிரி குச்சி ஓடி வர்றாரு. குழந்தைகள் ஊருக்கு போனோம், வண்டியில் ஐஷன் போறேன்னு எவ்வளவு சந்தோஷமா வரும். அந்த மாதிரி அழகா சாத்துப்படி உபயநாச்சுமாரோட அவ்வளவு நல்லா அழகா இல்லை பெருமாள். அப்படியே வந்து தேசியம் சந்தை வாசல வந்து எகிரி நின்று நின்று குதிக்கிறார். உடனே அங்க மரியாதை தேசிகனுக்கு அவ்வளவு அழகா வர. ஆத்துல வந்து எவ்வளவு நாள் பேசிட்டு இருந்தோம், எத்தனை பேர் பாக்குறவன்லாம் கண்ணில் ஜலம், இவ்வளவு அழகா இப்படி எழுந்து விடுறானே பெருமாள் நம்மளை அனுபவிக்கிறதுக்கு. பக்தாவுக்கு நம்ம நினைக்க நினைக்க தானா உள்ள வந்து நிக்கிறான், என்ன நீ தானே நினைச்ச என்ன சேவியன் அப்படின்னு என்ன நேரம் வந்து நிக்கிறான். நம்ம எல்லாரும் அனுபவிப்போம். ஆனால் அதே அபக்தால் இருக்கா பாருங்க, அவ ஹதயத்திலையும் உட்காந்துருக்கான், ஆனா தன்னுடைய சுரூபத்தை அவன் காமிக்கிறது இல்லை. அதனாலதான் அவளுக்கு தெரியறது இல்லை, நம்ம பெருமாள் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்க, நம்ம பெருமாள்கிட்ட ஏமாத்திடக்கூடாது அப்படின்னுட்டு அவளுக்கு தெரியல, தப்பு பண்ணிட்டே இருக்க. நாமளும் பண்றோம், பண்ணிட்டு நாராயணா க்ஷமிச்சுக்கோ அப்படின்னு பிரார்த்திப்போம். அவனுக்கு அதுவும் இல்லை. அதனால இந்த மாதிரி எழுந்துள்ள இருக்கிறதுன்றது பெருமாள் பக்தாளுக்கு தன்னுடைய சுரூபத்தை காமிச்சிருந்தோம். பக்தி அற்றவாளுக்கு தன்னுடைய சுரூபத்தை காமிக்கிறதுதான் அவனுடைய சுரூபமா. அதனால எப்படி இருக்கான் தெரியுமா, பக்த லோகி கிரஸ்தனா இருக்கான். இப்படி பக்த லோகி கிரஸ்தனா இருக்கிறவன் எல்லார் ஹதயத்தும் உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கானோ இல்லையோ, அத்தனை பேரையும் ரட்சிக்கிறான், சிக்ஷிக்கிறான், நியமனம் பண்றான், அனுகிரகிக்கிறான், நல்ல மார்க்கத்தை காமிக்கிறான், கடைசியில மோட்சத்தை கொண்டு போய் மோட்சத்தை சேர்த்து விட்டுட்டு நானும் அனுபவிக்கிறேன், நீ அனுபவி, என்னையும் அனுபவி, என் திருக்கல்யாண குணங்களும் அனுபவி அப்படின்னு காமிச்சு கொடுக்கிறானோ இல்லையோ பகவான். அதனால எல்லாருக்கும் அவன் ஹிருதய விஷயம், எனக்கு எத்தனை பசங்க இருந்தாலும் எல்லாருக்கும் எனக்கு பிரீத்தி தான். ஆனா தப்பு பண்ணா என் குழந்தைய நான் கத்துனேன், நல்லது பண்ணாக்கா தட்டி கொடுப்பேன், எப்படியா இருந்தாலும் ரெண்டு குழந்தைகளும் நான் காப்பாற்றுவேன். அந்த வாரம் சர்வேஸ்வரர் பழனி. அதனால நான் என்ன பண்றான் அப்படின்னாக்க, இந்த நாடி சக்கரம் இருக்கு பாருங்கோ, அது எவ்வளோவா இருந்தாலும் சரி, ஒன்னா ரெண்டா எத்தனையோ இருக்கு நாடிகள், அதுக்குதான் மூர்த்தன்ய நாடின்னே பேரு. அந்த நாடி நாபியிலிருந்து ஆரம்பிச்சு தலை பரியந்தம் இருக்கு. அதனால அந்த நாடிய வழிய இவன் காமிச்சு கொடுக்கறான். அதுவும் எல்லா நாடுகளுக்கும் ஆதாரபூதமா இருக்கும், இது எல்லா நாடுகளுக்கும் ஆதாரம். அத மாதிரி எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இந்த நாடி, யாரு மோட்சத்தை விரும்புறானோ அவனுக்கு இந்த நாடிதான் வழியில, இந்த வழியில தான் வழியா தான் அழைச்சு போறது, இந்த நாடி வழியா தான் குழந்தைங்க உள்ள போகணும். அதனால அப்படி போகிற சமயத்துல எல்லாருக்கும் ஆனந்தம், அந்த கிளம்பிட்டோம்னா போறோம். நம்ம ட்ரெயின் எல்லாம் ஏறி போனோம்னாக்கா இந்த கிளம்புற வரையும் கஷ்டமா எப்படா கிளம்பணும் எப்படா கிளம்பணும் நினைச்சுட்டு இருக்கோம். வண்டி கிளம்பிட்டு காத்து வந்ததுனாக்கா சந்தோஷமா போகும். இது லௌகிகமான சாதாரண அல்ப சந்தோஷம். இதுவோ எப்படிப்பட்ட இது பிரயாணம், அந்த ஸ்லோகம் இருக்கேது, அதராகிது சாரு வம்ச நாளாக மக்குட்டாலம்பி மயூர பிஞ்சனாக ஹரிணி ரசிதா விபங்க நீலாக பிரதிபா சுந்து மமாந்திம பிரயாணே. நான் கிளம்பச்சே இப்படிதான் நீ வந்து நிற்கணும் கிருஷ்ணா, அழகா மயில் பேடி வச்சுக்கோ, அதுவும் கையில வந்து வேணும் வச்சுக்கோ, மூங்கில் கை புல்லாங்குழல் அழகா வச்சுக்கோ, உன்னுடைய நவரத்னங்கள்லாம் பிரகாசிக்கணும், நீயே ரத்னம், உங்ககிட்ட இருக்கக்கூடிய ரத்னங்கள்லாம் பிரகாசிக்கணும். இப்படி அழகா இருக்கக்கூடிய உன்னுடைய திருமணி இருக்கு பாரு, அதை நான் கலந்துற சமயத்தில் என் முன்னாடி வந்து நிற்கணும், நான் சேவிக்கணும். எல்லா ஆச்சாரியாலும் இந்த ஸ்லோகத்தை ஆனந்தமா சொல்லுவார். இந்த ஸ்லோகம் யாருக்காவது, எல்லா குழந்தைகளும் வசதிதான், பொண்ணு பிறந்துட்டே இருக்கு பிள்ளை பிறக்கல அப்படின்னாக்க, இந்த பிள்ளை பிறக்கணும்னே இந்த ஸ்லோகத்தை சொல்ல சொல்லுவாளாம், பெரியவா உபதேசிப்பாள். அதனால இதை உபதேசிச்சு இந்த ஸ்லோகத்தை சொல்லிட்டே இரு, தியானிச்சென்று உனக்கு பிள்ளையும் பிறந்துடுவான் அப்படின்னுட்டு ஆச்சாரியெல்லாம் அனுகிரகிப்பாரு. அந்த மாதிரி வசந்த ஸ்லோகம், அவராகித சாரு வம்சநாளாக மகுட்டாலந்தி மயூர பிஞ்சமாளாக ஹரிநீரசிதா விபங்க நீராக பிரதிபா சுந்து மம அந்திம பிரயாணி. ஏன்னா என்னுடைய அந்திம பிரயாணத்தை இதுதான் பிரகாசிக்கணும். இந்த ஸ்லோகத்தை சொன்னா பிள்ளை கொண்டு பிறக்கணும், அது உபதேசிச்சா எனக்கு இடையே இருக்கு. மகா சங்கப்போடைய ரெண்டு பொண்ணு மூணு பொண்ணு பிறந்த ரெண்டு பொண்ணு இருந்தது அலா இருக்கு. அதனால எதுக்கு சொல்றோம், இந்த மாதிரி திறமாடலும் என்ன பண்றாருனாக்கா, சத்தரோ கி கிரஸ்தான்னு இந்த சுஷும்னா நாடு இருக்கு பாருங்க, அதை கொண்டு நம்மளை சந்தோஷப்படுத்தினானா இந்திரமான், ஏன்னா அது எல்லாரையும் சந்தோஷப்படுத்த இருக்கிறது. அந்த வழியில போறவாளர்கள் தான் ஆனந்தமா இருக்கும். ஏன்னா திறமாடத்தனுடைய சுரூபத்தை காமிச்சு, ஓ இந்த வழி அது இந்த ரூபத்தை காமிச்சுட்டேன், நீ அங்க போனேன்னா இந்த ரூபத்தை தான் அங்க அனுபவிப்பேன், சந்தோஷமா நீ அனுபவிப்ப அப்படின்னுட்டு ஆனந்தமானது இது. மாதிரி முத்தாந்த ரூபமா இருக்கக்கூடிய இது. அதை என்ன பண்ணான பெருமாள், பித்வா அந்த நாடி சக்கரத்தை, நாடி சக்கரத்துல சுகம்னா நாடி இருக்கு, அதை அப்படி புலகிறான பெருமாள், புலந்து அதனுடைய நடுவுல ஓடு ஓட்ட இருக்கு, அது உள்ள நம்மள அனுப்பிச்சுடுறான் பகவான். அது எப்படி போகிறது தெரியுமா, ஒரு பானம் இருக்கு அம்பு, அந்த தானுஷ்கன் இருக்கானே வில்லாடி, அவன் வில்ல வச்சிருக்கான் என்ன பண்ணுவான் அப்படின்னு இந்த தனுஷை எடுத்துட்டு அந்த அம்பை எடுத்து பிரயோகம் பண்ணிடுவான். பிரயோகம் பண்ணா அது என்ன பண்ணுவோம், கிழிச்சுண்டு போகும். நாங்கள் சின்ன இதில் கல் ஒன்று இருக்கும், ஓட்டு ஓட்டாஞ்சல்லி அதை எடுத்து இந்த குளம் கொஞ்சம் இந்த குளத்துல அடிப்போம் வேகமா, அதை இது பண்ணாக்கா அந்த கல்லு பொடியில போய் தான் உள்ள போகும் தண்ணி உள்ள. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னாக்கா அந்த அங்க அங்க அப்படியே வெட்டி வெட்டி வெட்டிட்டே போகும். அது அது மாதிரி பண்ணுவோம். அப்ப என்ன ஆகும்னாக்கா ஒரு அம்பு போற மாதிரி அழகா இருக்கும். பெருமாள் என்ன பண்ற இந்த சுஷும்னா நாடி இருக்கு பாருங்கோ, அது அழகா பொழந்து அது நடுவுல ஒரு அம்ப அனுப்புற மாதிரி நம்மள உள்ள அமிச்சிடுறான் பகவான். உள்ள அமிச்சுட்டான்னாக்கா அது என்ன ஆகும், நீர கலந்தி மூத்தஞ்சு நாடி தலைய பொழந்துண்டு பொழந்துண்டு நீர கலங்கிடுறான். கலந்தி வரிசையா அர்ச்சிராதி மார்க்கம் வந்துடுறது. வந்துட்ட உடனே ஆதிவாகி கணங்கள் அர்ச்சிராதிகள் அவெல்லாம் சேவிச்சு சேவிச்சு எழுந்துள்ள போறார். அதுக்கப்புறம் சூரியன் நடத்துறது பொழந்துண்டு அண்ட போறான். போய் பிரஜாநதி பிரஜாநதியில போய் ஸ்நானம், அதுக்கப்புறம் அங்க சங்கல்பத்தினாலேயே தாண்டிடுறான். தாண்டிட்டு பெருமாளுடைய பரியங்கத்தை பார்க்கறான். பார்த்துட்டு சந்தோஷமா போய் பரியங்கத்துல போய் உட்காந்துடுறான். பகவான் தன் பக்கத்துல பிராட்டி இருப்பா, அவனெல்லாம் காட்டணும் வசந்த பக்தன் வந்துட்டானே அப்படின்னு பரியங்கத்துல உட்காந்து வச்சுட்டு பேச ஆரம்பிக்கிறான். கோபி நீ யார் அப்படின்னு கேட்கிறான். அவன் அகம் அஸ்மி சத்தியம் அஸ்மி சத்தியோ அப்படின்லாம் அவன் சொல்றான். இந்த மாதிரிலாம் கௌஷேதிக பண்ணு. அந்த மாதிரி எம்பெருமான் என்ன பண்றான்னாக்கா நம்ம அனுப்புறான். இவ்வளவு வசந்த கதி, இந்த கதியை கொடுக்கறதுன்றது மூர்த்தன்ய நாடி தான். இந்த மூர்த்தன்ய நாடி கணக்க இல்லைன்னாக்க நமக்கு வழி வராது. இந்த மூர்த்தன்ய நாடிதான் நம்ம ஆனந்தமா அனுப்புறது. ஆகவே இந்த உபாசகன் உபாசகன் என்ன பண்றான் அப்படின்னாக்க இந்த மூர்த்தன்ய நாடி வழியாகத்தான் போவான். வேற வேற எந்த வழியும் இவன் போகவே மாட்டான். நியமம் இது. இந்த நியதி சூக்ஷமானதாச்சே கண்டுபிடிக்க முடியுமான்னா கிடையாது. இவன் எதுக்கு உட்காந்து இருக்கான் உள்ள, பகவான் நம்ம அனுகிரகத்துக்கு தான் உட்கார்ந்து இருக்கான். அப்படி உட்கார்ந்து இருக்கிறதுனால அவனால எல்லாத்தையும் பண்ண முடியும், நமக்கு மார்க்கத்தை காமிச்சு கொடுக்க முடியும், அந்த மார்க்க வழியாக நம்ம நிம்மதியா போய் சேர முடியும். அதனால எல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும். கர்மவினைகள் எல்லாம் போயிடுச்சு, பாபங்கள்லாம் போயிடுத்து, புண்ணியங்கள்லாம் போயிடுத்து, சுத்தாத்மாவா உட்காந்துருக்காங்க. இந்த உடம்பையும் விட்டாச்சு, கிளம்புறது வேண்டித்தான் பாக்கி. அந்த சமயத்துல பெருமாள் வழியை நல்லா காமிச்சு கொடுத்து இந்த வழியா போன்னு சொல்றதுனால இவனுக்கு அதனால தெரிஞ்சுக்க முடியும். ஆகவே மூர்த்தன்ய நாடி துவாரா தான் இவன் போவான். இது நியத்திதான், இந்த நியமம் இது இருக்கு. அதனால பெருமாள் நமக்கு இப்படி உபகாரம் பண்றதுனால நம்மளால எல்லாத்தையும் அடைய முடியும். அதை சொல்றதுக்கோசரம் தான் இந்த ஸ்லோகம் வந்தது. இது ஒண்ணு சூத்திரகார சாக்கிற விஷயம், அதுக்கு பாஷ்யகாரர் வியாக்கியானம் பண்ண போற, அதையும் தெரிவிக்க போற. அதனால சூத்திரகாரர் நமக்கு காமிச்சு கொடுத்த வழி இது, அதை பாஷ்யகாரர் விவரணம் பண்ணினார். அதை பார்த்துட்டு தேசிகன் ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து இந்த ஸ்லோகத்துல அதை அனுகிரகிக்கிற. ஆகவே இந்த ஸ்லோகம் இந்த அதிகரணத்துல ரெண்டாவது ஸ்லோகம் இது. இவ்வளவு வசந்த ஸ்லோகம், ஒவ்வொரு ஸ்லோகமும் ரத்னம் தான். ஆனால் அது எனக்கு பராயத்தாதிகரணத்துல மூணாவது ஸ்லோகம் ரெண்டாம் அத்தியாயம் மூணாம் பாதம், அதுல பராயத்தாதிகரணம் ஆறாவது அதிகரணம், அது எட்டு ஸ்லோகம் அனுகிரகிச்சிருக்காரு சுவாமி தேசிகன். அதுல மூணாவது ஸ்லோகம் அது மாதிரி இந்த அதிகரணத்தை இந்த ஸ்லோகம் அது மாதிரி நாலாம் அத்தியாயம் மூணாம் பாதம் அடுத்த பாதத்துல வரப்போறது. அந்த அதிகரணத்துல ஒரு ஸ்லோகம் வரப்போகுது. அன்னைக்கே அந்த ஸ்லோகத்தை அரிய விஞ்ஞாபிச்சிருக்கேன். அந்த ஸ்லோகம் இன்னும் அழகான ஸ்லோகம் அது. காரியாதிகரணத்துல மூணாம் அத்தியாயத்துல மூணாம் பாதத்துல காரியாதிகரணத்துல அந்த ஸ்லோகம் வருது. அந்த ஸ்லோகமும் ரொம்ப பிடிக்கும். ஏன் அப்படின்னு, பெருமாள் நமக்கு பண்ற விஷயங்கள்லாம் அவ்வளவு அழகா காமிச்சு கொடுக்க போற, நாம எப்படி எப்படி அனுபவிக்க போறோம், பந்தானம் தேவயானம் அப்படின்னு ஸ்லோகம். இப்படி மூணு ஸ்லோகங்கள் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஸ்லோகங்கள். அதை முதல்ல ஒரு ஸ்லோகம் அப்படியே பற்றி, இப்ப ரெண்டாவது ஸ்லோகம் அடியனுக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த அதிகம் நடத்துறது இது ரெண்டாவது ஸ்லோகம். எல்லாம் அழகான ஸ்லோகமா இருந்தா கூட இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். ஏன்னா பெருமாள் சுத்தரவகி கிரஸ்தனா சொல்லி நித்தியமாக தோஷமற்ற திராட்சியோட சேர்ந்து இருக்கிறவனா சொல்லி அவன் ரெண்டு பேரும் ஹதயத்துல உட்கார்ந்து பக்தாருக்கு நல்ல வழியை காமிச்சுண்டு சுரூபத்தை காமிச்சுண்டு நம்மளை அனுப்புறாள் வழியோ. அதனால இந்த ஸ்லோகம் ரொம்ப அழகான ஸ்லோகம். ஆகவே இந்த ஸ்லோகத்தை சேவிக்கலாம். ஸ்வயமவிகலயா சம்பதா சகமேகாம் ஸ்தித்வா கிருத்தத்மத்யே சகித நிஜதனுஹு சப்தலோகீ கிரஹஸ்தாம் நாடீ சக்ரே சுஷும்னாம் நிகில த்ருதிகரீம் நாபிமுக்தாந்தரூபாம் எந்திரமான் எப்பொழுதும் சுதந்திரனாக இருந்துள்ளிருக்கான். சுவாதீனம் அவனுக்கு பராதீனம் உண்டு. எப்போ பாகவதாருக்கு பராதீனா இருக்கும், பக்த பராதீனம். மற்றபடி அவன் எப்பொழுதும் சுவாதீனம்தான். அந்த பக்த பராதீனத்தோட ஏறிட்டுண்டது. சுவாதீனம் தான் உண்மையானது. ஆனால் பக்தாருக்கு அதீனமா இருக்கேன். குழந்தை குழந்தைக்கு நம்ம அதீனமா இருக்கோம். குழந்தை என்ன சொல்றதோ அதெல்லாம் செய்யறோம். அப்படியா நமக்கு வந்து சுவாதீனம் இல்லைன்னு அர்த்தம்? அந்த மாதிரி சுவாதீன ஹார்த சந்தன்னு உனக்கு தேவை. நம்ம அதே கோயிலையே எப்படிதான் உட்கார்ந்துட்டு இருக்கணும்யோ. அதனால அவன் வந்து பராதீனாவே இருக்க மாட்டான். ஸ்வயம் அவிகலையா சம்பதா சாகம் ஏகா. விகலம்னா தோஷத்தோட கூடினது, அவிகலம்னா தோஷமற்ற. அதாவது ஸ்வயம் எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடிய ஐஸ்வர்யம் அது பிராட்டியம். அந்த பிராட்டியோட சேர்ந்து சம்பதா, சம்பதனா ஐஸ்வர்யம், லட்சுமிக்கு பேர் பிராட்டிக்கு. அவளோ இல்லைன்னா அது ஸ்லோகம்லாம் இருக்கு, லக்ஷ்மி அசக லீகேசா அப்படின்னு காருண்ய ரூபையான்னு வந்து ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தி எடுத்து ஹீயத்தே அப்படின்னு ஸ்லோகம்லாம் இருக்கு. அவன் பிராட்டியோடு சேர்ந்து உள்ள இருக்கான். அவன் காருண்ய ரூபையான பிராட்டி, அவனோ சர்வேஸ்வரியசாலினி. அவன் சர்வேஸ்வரியசாலினியா இருக்கிறதுனாலதான் நம்ம அங்க போனாக்கா அவங்க ஐஸ்வர்யங்கள்லாம் வரும் அப்படின்னு சொல்றது. அதனால வந்து இந்த ஸ்லோகமே இந்தோ நாம தட்சிணே அக்ஷன் புருஷ வாமேத்ய பத்னி விராட். இடது கண்ணில் இழந்து விடுத்தாளாம். நம்முடைய வலது கண்ணில் பிரமாடம், இடது கண்ணில் பிராட்டியை நம்பிக்கை கொடுங்க அப்படின்னு ஒரு இடத்துல சொல்லிட்டு போயிருக்கு. இதுல வந்து சிவபிரகாஷ் கீதா அதை சாதிச்சிருக்காரு. அதனால எப்பொழுதுமே பிரமாள் பிராட்டியோடு சேர்ந்தே இருக்கான். நித்திய வேஷா ஜெகன் மாதா விஷ்ணு ஸ்ரீ ரணபாயினி விஷ்ணபுராணம் சொல்றது. எப்பொழுதும் பிரியாதவள், அவ்வளவு அழகானவள், கருணாரூபமானவள், நித்தியம் அஜ்ஞாத விக்கிரகை. ஐஸ்வர்யம்னா அவதான், அவளுக்குதான் ஐஸ்வர்யம். புதுக்கோட்டை சுவாமி சாஹித்தர் எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுச்சே, லக்ஷ்மியா இருக்கணும், லக்ஷ்மி கலையோட இருக்கணும்னு சொல்றா. நீ பத்ரகாளியா இருக்கும்னு யாராவது சொல்றாளோ, நீ கௌரியாரு உமையாருன்னு சொல்றாளோ, சொன்ன சொல்லச்சே அப்படின்னா ஆசீர்வாதம் பண்ற. காரணம் அது அவளுக்கு உண்டியே உரித்தானது. அதனால அப்படிப்பட்டவளை சேர்ந்து இருக்கணும் அவளோட கூட. சம்பதா சாக்கம் ஏக்கக. இந்த இடத்துல அதிகலையா சம்பதான்றதுக்கு எத்வா பட்சம் போட்டிருக்க, யாக்கியாக்காரா பண்ணிருக்க. என்ன அப்படின்னாக்கா ரமாவுடைய ஐஸ்வர்யம் அது பிரசித்தமானது, எப்பொழுதும் கிடைக்கிறது தான். ஆனா பிராட்டியோட இருந்தாலும் நம்மளை அனுகிரகிக்க முடியும்னு பெருமாடாது. அதனால சுயம் அவிகடையா சம்பதா சாக்கம் ஏக்கா, அவன் ஒத்தந்தான். அவளோட சேர்ந்துட்டான்னாக்க அவளுக்கு தனி இடம் இல்லை, அவன் தான் பிரதானம். அவனோடு சேர்ந்து இருக்கா இப்பொழுது ஏக்கா பிரதானமா இருக்கான். அப்ப சொன்னமே பதி பதி அவன் சுதந்திரன், இவ பரதந்திரை அப்படின்னு. அதனால அவன் பிரதானம் சாக்கம் ஏக்கா மொத்த சர்வலட்சணன் சர்வரக்ஷகன், அவன்தான் பிரதான பூத்தன். அப்படிப்பட்டவன் ஸ்ரீபத்ம மத்தியே இந்த ஹய குகைக்குள்ள ஸ்தகித நிஜத்தனு அபக்தாளா இருந்தாக்கா தன்னுடைய சுரூபத்தை காமிக்க மாட்டானா. ஸ்தகிதம் ஸ்தகிதன்னாக்கா தடுத்துடுவது, நிஜ தனுபு அவனுடைய சுரூபத்தை காமிக்க மாட்டான், அபக்தாளா இருக்கும். அதனால காமிக்காம ஸ்தித்வா ஸ்திரமா உட்கார்ந்து இது அபக்தா இருக்கு. பக்தாளுக்கு என்ன பண்ணுவான், அஸ்தகித நிஜத்தனு. அப்போ திருப்பத்ன மத்தியே ஸ்தகித நிஜத்தனு சேர்ந்துடும் பதம் சந்தி வந்துடும். அப்ப அஸ்தகித நிஜத்தனு பக்தாளுக்கு தன்னுடைய சுரூப ரூப விபவங்களை எதையுமே காமிக்காம இருக்கவே மாட்டான். அவனுக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சதுதான். தனக்கு ஒரு நல்ல பத்னி என்ன பண்ற, தன்னுடைய பர்த்தாவுக்கோசரம் தன்னை சர்வாத்மனா ஒப்படைக்கிறார், தன்னை சர்வாத்மனா ஒப்படைக்கிறார். அத மாதிரி பெருமாள் என்ன பண்ற, வா பக்தனை பார்த்துட்டு ஆனந்தப்பட்டு தன்னை சர்வாத்மனா ஒப்படைச்சிருக்காரு. அந்த மாதிரி அவனுடைய சுரூபம் இருக்கு. அதனால அஸ்தைக்கு தெரிஞ்சு சொல்லணும். இங்க வந்து பெருமாள் வந்து பாரியே இல்லை, ஆனால் பெருமாள் என்னன்னாக்க பக்த பராதீனா இருக்கான். அதை சொல்றதுக்கு அவசரம் வந்தது. அதனால அஸ்தகித நிஜத்தனு, அதனால என்ன ஆயிட்டான் தெரியுமா, எல்லாருடைய குகையும் உட்காந்து இருக்கான், பக்தர்களுக்கு மாத்திரம் ரக்ஷையை கொடுக்கிறான், அபக்தாளுக்கு சிக்ஷையை கொடுக்கிறான். மொத்தத்துல அவனுடைய ஐஸ்வர்யம் இது அஸ்தன ஜனங்களும் அது உள்ள உட்கார்ந்து நியமனம் பண்ணி ரட்சிச்சு சிக்ஷித்து எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால சப்த லோகி கிரகஸ்த, அனைத்து லோகத்துக்கும் அவன் கிரகஸ்தனாம ஆயிட்டான். அவன் தான் கிரகி, கிரகி அவன் தான், அவதான் கிரகிணி, நாம எல்லாரும் உனக்கு பிள்ளைகள் தான். அதனால நம்மளை ரஷிக்கிறான் சிக்ஷிக்கிறான், அதனால தோஷம் இல்லையே. அப்படிப்பட்டவன் இப்போ இந்த வர்க்கானே உபாசகன் அவனுக்கு என்ன உபகாரம் பண்றான், அது சாய்க்கிறார். நாடி சக்கரே சுஷும்னான், நாடி சக்கரே நாடி மண்டலம் இருக்கு, அது ரொம்ப அதிகமா இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கும் நாடிகள். அது அத்தனையும் நமக்கு தெரியவே தெரியாது, சூக்ஷமா இருக்கு. அதுல நிக்கல திருத்தகரி திருதிகரியும், இது வந்து இங்க நிக்கல திருதிகரின்றதுக்கு எல்லா நாடிகளுக்கும் ஆதாரபூதமா இருக்கு அப்படின்னு ஒரு அர்த்தம். இது ஐசங்கர் சாய்க்கிறது பரயோஜனையில. குமார தேசிகனும் அப்படி இல்லை, வர்க்கத்தையும் சந்தோஷப்படுத்துறது. ஏன்னா அதுதான் சந்தோஷப்படுத்துறதுக்கு காரணமா இருக்கு. அதனால வந்து அனைத்தையும் சந்தோஷப்படுத்துறதுன்னு அர்த்தம் பண்ணிருக்க குமார வரது தேசிகன் சிந்தாமணியில. அதனால அந்த அர்த்தமும் சொல்லலாம், அதுவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கு. அதனால இது ரெண்டுமே உண்டு அர்த்தம், ரெண்டுமே எத்வா பட்சத்துல சொல்லிட்டாரு. அது அந்த மாதிரி இருக்கக்கூடிய நாடிய அது எங்கே இருந்து கிளம்புறது, நாபி மூர்தாந்த ரூபாம், நாபி கவனத்திலேருந்து ஆரம்பிச்சு சிரசு பர்யந்தம் போறது, அவ்வளவு பர்யந்தம் அவ்வளவு அளவுற கூடினது. நமக்கு நாபின்றது எவ்வளவு தூரம், இங்கே நின்று ஒன்றரை அடி ரெண்டு அடி தரும், ஒரு மழம் ரெண்டு மழம் அவ்வளவுதான். ஆனால் அதுதான் நமக்கு முக்கியமான நாடியா இருக்குது. அதனால நாபி முத்தாந்தரூபம் சுஷும்னாம். சுஷும்னான் நாடி, அதுக்கு பேரு. அந்த நாடியே பித்வா, அத திரும்ப என்ன பண்ற தெரியுமோ, பொழந்துடுற. பித்வா பொழந்துட்டு தன் மத்தியரந்திர, அது பொழந்துட்டா என்ன ஆகும், அப்படி நூலை நூலை கிழிச்சோன்னு வச்சுக்கோ, அதை ரெண்டு அப்படியே பிரிஞ்சுட்டே வரும். ரொம்ப ஜாக்கிரதையா கிழிக்கணும். அது மாதிரி வாழை நாடு, அதெல்லாம் ஜாக்கிரதையா மனுஷா மனுஷா மனுஷா கிழிச்சுட்டே போவோம். அத மாதிரி திரும்ப என்ன பண்ற, நாடி சக்கரத்துல சுஷும்னா நாடின்னு வசந்த நாடி, அதுக்கு மூர்தஞ்ச நாடின்னு பேரு. அனைத்துக்கும் ஆதாரமாக்கக்கூடிய நாடி, அனைத்துக்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நாடி. அந்த நாடியே பொழந்து அது நடுவுல தன் மத்திய ரந்திர, அது நடுவுல இருக்கக்கூடிய ஒரு ஓட்டை. அந்த ரந்திரத்துல பிரகிதம், அந்த முமுக்ஷும் பிரகிதம் இவ முமுக்ஷுவ, அதாவது நம்ம மோட்சத்தை விரும்புற உபாசகன என்ன பண்ற பெருமான், இஷுமீவ உட்சிப்பிய நேதா மோக்ஷம். ஒரு பானத்தை மேல பார்த்து வேகமா அடிச்சா எவ்வளவு தூரம் போகும், அந்த மாதிரி பெருமாள் என்ன பண்றாக்கா, அவளை தூக்கி உட்கிப்பிய உட்கிப்பியன்னு மேல தூக்கி அனுப்புறது, மேல தூக்கி நம்மளை கொடுத்துறாங்க, அது கடாசுற நம்மள அந்த இது வழியா போ. நாபி நாபிக்கமல நாபி இது இருக்குதே ஆரம்பம், சுஷும்னான ஆரம்பம், அதை பிளந்து அதில் அனுப்பிச்சுடுறிய. யுஷுன்னா அம்பு, அம்ப எப்படி ஒரு வில்லாளி பிரயோகம் பண்ணி மேலே இருந்து அனுப்புவானோ அந்த மாதிரியாக இந்த நேதாவான எந்தனமான முமுக்ஷும் முமுக்ஷுவான உபாசகன் தன் மத்தியரந்திர பிரகிதம், அந்த சுஷும்னா நாடிய பொழந்து அது நடுவுல அப்படி அனுப்புறது. முக்ஷிப்பிய நேதா அனுப்புகிறான், விஷுமிவ ஒரு பானத்தை அனுப்புறா மாதிரி. அப்படி அனுப்பிச்சுறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா, நமக்கு அர்ச்சிதாத்திரி மார்க்கம் கிடைச்சி மோட்சமும் கிடைச்சிருந்தது. எப்பேற்பட்ட உபகாரத்தை பண்றான் பெருமாள், பெருமாள் தான் நம்மளை அனுப்புறானோ, பெருமாள் தான் நமக்கு மார்க்கத்தை இது பண்ணி அனுப்புறான். அதனால இதுதான் கிரமம், அதனால நியமம் தான் இங்க இருக்கு. அநியமன்றது கிடையாது, மூர்த்தஞ்சி நாடி வழியாகத்தான் இவன் போவான். அந்த மூர்த்தஞ்சி நாடியை விவேசனம் பண்ண முடியும். அதுக்கு மூல காரணம் என்ன, பெருமாளுடைய அனுகிரகம். அதுக்கும் மூல காரணம் நம்ம பண்ற உபாசனம் அல்லது சரணாகதி உபாயம். அந்த உபாயத்தினால அவன் சுப்ரீதனா இருப்பான், பிரீதன் சுப்ரீதன். அப்படி பிரீதனா போய் சுப்ரீதனா போய் நம்மளை அனுகிரகிக்கிறதுனால நமக்கு இந்த மூர்த்தஞ்சி நாடி வழியாகத்தான் உத்கிராந்தி. இது உபாசகனுக்கு இதுதான் கிரமம், இது நியத்தம். அதே உபாசகன் இல்லாதவன் அவர்கள்லாம் அது மாதிரி இல்லை அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிக்கிறது. இது இந்த ஸ்லோகத்து சுவாதீனா ஸ்வயமவிகலயசம்பதாசாகமேகஹ்சித்வாஹ்ரத்பத்னமத்யே சகிதநிஜதனுஹ்சத்தலோகீக்ரஹஸ்தஹ்நாடீசக்ரேயசுஷும்னாம்நிகிலதிருதிகரீம்நாவிமுத்தம்தரூபாம்பித்வாதன்மத்யரந்த்ரப்ரஹிதமிஷுமிவ உத்க்ஷிப்யநேதாமுமுக்ஷும். இந்த அவியவனத்துல ஒரே ஒரு சூத்திரம், இந்த சூத்திரத்தையும் சேர்த்துள்ளோம். ததோகோ கிரஜ்வலனம் தத் பிரகாசத்வாரோ வித்யாசாமத்யாம் தச்சேஷகத்யனுஸ்மிருதியோகாச்ச ஆர்தானுக்ருஹீதஸ்வதாதிகயா அப்படின்னு இந்த சூத்திரம். இதுல அர்த்தம் பாருங்க, சதாதிகயா பிரம்மவித்தானவன் 101வது நாடி சதாதிக்கம், 100க்கு மேல இருக்கக்கூடிய 101வது அந்த நாடி மூர்த்தன்ய நாடின்னு பேரு. அந்த நாடி வழியாகத்தான் இவனுக்கு உத்கிராந்தி வரும், இப்படிதான் அவனுக்கு வராது, அதுதான் இவன் போவான். இல்ல பார்க்கவே முடியாதுன்னு சொன்னமே ரொம்ப சூக்ஷமா இருக்கும், எல்லாராலையும் அதை தெரிஞ்சுக்க முடியாதுன்னு சொன்னோம்னா அதெல்லாம் தப்பு, எல்லாம் ஒன்னா தெரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னாக்கா இந்த பிரம்மவித்தருக்கான அவனுக்கு பிடிச்ச ஆராதனம், பகவானுக்கு பிடிச்ச ஆராதனம் எது அப்படின்னாக்கா இந்த உபாசனம். அந்த உபாசனத்தை அவன் பண்ணினான் வித்யை, அந்த வித்யை அவன் அனுப்பிச்சதுனால வித்யா சாமர்த்தியா, வித்யினுடைய சாமர்த்தியம் சக்தி, நம்ம பண்ற பக்தி யோகங்களுக்கு அதனுடைய சக்தி சாமர்த்தியத்தினால. அது மட்டுமா, வித்யக்கு சேஷமா இருக்கிறது எது அப்படின்னாக்கா அர்ச்சிராதிகதி. அந்த அர்ச்சிராதிகதியை நாம சிந்தனை பண்ணிட்டே இருக்கோம், இது ஏற்கனவே சொல்றோம். அந்த மூணாம் பாதத்துல அணிய மாத்திக்கிறணும் அதிகரணம், அந்த அதிகரணத்துல நாம சொல்றோம். எப்பொழுதும் அர்ச்சிராதிகள் நம்ம சிந்தனை பண்ணணும், ஏன்னா அந்த வழியான நம்ம போகும், கடம்புறது அந்த வழியா தானே. அதனால அந்த கதியை நாம எப்பொழுதும் சிந்தனை பண்ணணும்னு சொல்லிருக்கோம். அதனால தச்சேஷ தது அப்படின்னாக்க வித்யா, பிரம்ம வித்யா. பிரம்ம வித்திக்கு சேஷமா இருக்கிறது எது அங்கமாக அப்படின்னு அர்ச்சிராதி கதி, கதி அனுஸ்மிருதி அவகாச. அது எப்பொழுதும் அனுஸ்மரணம் பண்ணிட்டே இருக்கும். அனுஸ்மரணம் பண்றதுனாலையும் பண்றதுனால ஹார்தானுகிரகீதஹ, ஹார்தன் பகவான் என்ன பண்றான், நமக்கு உள்ள உகாந்துட்டு இருக்கான், அதனால அவனுக்கு பிரீதி உண்டாயிடுச்சு. பிரீதி உண்டாயிடவே ஆர்தனா இருக்கக்கூடிய பகவானால நாம அனுகிரகிக்கப்படுறோம். ஆர்தா அனுகிரகிதக, அப்படி அனுகிரகம் தான் என்ன இருது, தத் பிரகாசித்வாரக, அது பிரகாசிக்கப்பட்டது மார்க்கம். எதனுடைய மார்க்கம், ததோகஹ, அவனுடைய ஸ்தானம் ததுன்னு தஸ்ய நர்த்தம், சசிய ஜீவசிய ஜீவனுடைய ஓகஹ இருப்பிடம், அவனுடைய இருப்பிடம். அந்த இருப்பிடத்து இருப்பிடமானது அக்ரச்சுரணம், அது எது என்ன இருப்பிடம், ஹதயம். அந்த ஹதயம் தான் அக்ரே ஜுவலனம் யஸ்ய அப்படின்னு சமாசம், அக்ரே நுனியில ஜுவலனம் ஒளிர்றத பிரகாசிக்கிறது, யஸ்ய எதுக்கு இருக்குது, ஹதயத்துக்கு, ஹதயத்தினுடைய நுனியில பிரகாசம் உண்டாயிருது. எதனால பிரகாசம் உண்டாச்சு, பகவான் ஆர்தானுகிரகிதம், ஆர்தனால் அனுகிரகிக்கப்பட்டவனாக தத்ரகாசித்வாரா, அவனால பிரகாசிக்கப்பட்ட வழி அதுதான் அவன் வந்து பண்றான். அது பனவுருட பிரசாதத்தினால்தான் இந்த மார்க்கமானது நமக்கு பிரகாசிக்கிறது வழி. அதனால நமக்கு அந்த நாவி முத்தாந்த ரூபமான சகல திதிகரையா இருக்கக்கூடிய இந்த சுஷும்னா நாடி இருக்கே அந்த மார்க்கமானது பிரகாசிக்கிறது. அவர் பிரகாசிச்சுன்னா அது வழியா அனாயாசமா தயங்கி போயிடலாம். அதுதான் இங்க கிரமம், அதுதான் இந்த சூத்திரகாரன் சொல்ற. ததோகோக்ரஜ்வலனம் ததோக, அவனுடைய ஸ்தானம் ஜீவனுடைய இருப்பிடம், அது எது ஹிருதயம், அதுல அக்ரஜ்வலனம், அதனுடைய அக்ரம் நுனி பாகத்துல ஜொலிக்கிறது, அந்த ஜொலிக்கத்தே தான் அந்த சுஷும்னா நாடியானது உங்களுக்கு தெரியும். அது எப்படி ஜொலித்தது, ஆர்தானுகிரகிதா பிரகாசித்வாரா, ஆர்தனால அனுகிரகிக்கப்பட்டவன் இவன், அதனால அந்த ஆர்தனான பகவானால பிரகாசிக்கப்பட்ட மார்க்கம். அது எதனால வந்தது, வித்யா சாமர்த்தியா, வித்யினுடைய சாமர்த்தியம். தச்சேஷகத்யனுஸ்மிருதி அவகாச, வித்யைக்கு சேஷமா இருக்கக்கூடிய அச்சிராதிகதி, அதை எப்பொழுதும் தியானம் பண்ணிட்டே இருக்கணும். தியானம் பண்ணிட்டே இருந்துட்டோம்னாக்கா அதனால பகவான் பிரீத்தனாக இருந்து நம்மளை அனுகிரகிச்சான்னா சதாதிகையா, நூறுக்கு அதிகமான 101வது நாடி, அது எது, மூர்த்தன்ய நாடி, சுஷும்னா நாடி, அந்த நாடி வழியாத்தான் இவன் போய் சேருவான். அதான் இவன் கலந்துறது, இது வித்வானுக்கே இருக்கக்கூடிய சிறப்பு கிளம்புதல், உத்தராந்தம், விசேஷமான உத்தராந்தம். இது அப்ரமயத்துக்கு அது கிடையாது அப்படிங்கிறத இந்த அதிகரணத்தினாலே இந்த சூத்திரத்தினால எந்திரமானார் அனுகிரகிச்சார், சூத்திரகார அனுகிரகிச்சார், அதை சுவாமி தேசியம் சங்கிரகிச்சார். இந்த பிரம்மசூத்திரங்கள்லயே இந்த சூத்திரம்தான் பெரிய சூத்திரம், மீதி எல்லாம் இதை காட்டும் கொஞ்சம் குறைவாக தான் இருக்கு. அக்ஷரமோ காம்பீரியமோ சப்த புஷ்டியோ அர்த்த புஷ்டியோ காம்பீரியமோ எல்லாம் சேர்ந்து அட்டகாசமாக இருக்கக்கூடிய சூத்திரம். அதனால அவ்வளவு வசந்த அதிகரணம் இது, இது இன்னும் முடிஞ்சது. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீபதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ அஸ்வத்குரு பரம்பராயே நமஹ.